சொல்லால என் உசிர எடுத்து வச்சு கிட்டாத கண்ணால என தின்னாடா கண்ணி போல் அரசம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா என் மொட்ட காட்டுல ஆரங்கட்டி வளமெஞ்சு யாரும் எடுத்து போனவதான் தொட்ட முன்னால ஏதோ அனேண்டா சிறடுத்து வச்சுக்கிட்ட கண்ணால இறந்தாடா பச்ச தண்ணி ஓர் அடுத்தம்புக்குள்ள உந்தி வச்சு நிறுத்தம் குடிச்சு என கொண்டாடா எடுத்து போனவதான் தொட்ட பின்னால ஏதோ அனேண்டா